ஆத்தி ஆலாத்தி என் உசுருல ஏந்துற ஏந்துற மூசாவை தேடி சங்கிட்ட துவாவும் செஞ்சு வணங்குன இருட்டறையில தான் இருந்தவன் வெளிச்சத்தை காட்டிய மூமினுமே நீ கலங்காத நீலோத்தி நீலோத்தி ஒன்னப்புலாந்துரலாந்துர நாலாத்தி பாலாத்தி யமுசுருலயந்திர வேணும் முன்னு நெஞ்சம் கிடந்து ஏங்குதே படச்ச சாமி கேட்காததையும் படிச்ச சாமி கேட்டதே எல்லாரையும் போல எல்லாரும் போனாள நீதே தரும் சேரி நமக்குண்டு அழகிய எதிர்காலம் காட்சியும் தெரிகிறதே நீலோத்தி நீலோத்தி ஒன்னப்புலாந்துரலாந்துர நாலாத்தி பாலாத்தி யமுசுரு